Rani. Dari Seji, Seji, Seji, tumara beti avadane enak pundadi. Seji, Seji, Seji, tumara beti avadane enak pundadi. Saukar peti seji seji seji, tumara beti avadane enak pundadi. Seji, Seji, tumara beti avadane enak pundadi. வட்டி கட்டி வட்டி கட்டி விழுந்து போச்சு எங்க வெட்டி வாங்க திம்போம் ரொட்டி ஹோலி வந்தா கொட்டி கஷ்டப்பட்டு லவ் பண்ணா கட்டி மாதாஜி மாதாஜி உன் பொண்ணு பாத்தாஜி தர தரணி இழுத்துட்டு போனாலும் ஜில்லா நிப்பா என் ஜோடி என் ஜோடி என்னாலு நீ தாண்டி குஜராத் கோடி போய் குஜால இருப்போ நீ வாடி சேர்ச்சி சேர்ச்சி சேர்ச்சி துமாரா பேட்டி அவதானே